அசிமுகம் மறந்து போச்சே, அசிமுகம் மறந்து போச்சே, அசிமுகம் போச்சே, அசிமுகம் மறந்து போச்சே, அசிமுகம் மறந்து போச்சே, அசிமுகம் மறந்து போச்சே, அசிமுகம் மறந்து போச்சே, அசிமுகம் மறந்து போ, அசிபோகம் மறந்து போச்சே, இதை யாரிடம் சொல்வேனடி தோழி, அசிபோகம் மறந்து போச்சே, இதை யாரிடம் சொல்வேனடி தோழி, நேசம் மறக்க விலை நெஞ்சோ, நேசம் மறக்க விலை நெஞ்சோ, நேசம் மறக்க விலை எனில் நினைவு முகம் மறக்கலா, ஓ கண்ணில் தெரியும் தொரு தோற்றம், கண்ணில் தெரியும் தொரு தோற்றம், கண்ணில் தெரியும் தொரு தோற்றம், அதில் கண்ணன் அழகு முழுதில்லை, கண்ணில் தெரியும் தொரு தோற்றம், அதில் கண்ணன் அழகு முழுதில்லை, நனு முகபடிவு நனு முகபடிவு நனு முகபடிவு காயே, நனு முகபடிவு காயே, நனு முகபடிவு காயே, நனு முகபடி நனு முகபடிவு நனு முகபடிவு காணில் அந்த நல்ல மத சிரிப்பை கா, ஓய்வு பொழிதலும் அவன் உறவை நினைத்திருக்கும் ஓய்வு பொழிதலும் உறவை நினைத்திருக்கும் உள்ளம் வாயும் குறைப்பதுண்டு கண்டாய், வாயும் உரைப்பதுண்டு கண்டாய், வாயும் உரைப்பதுண்டு கண்டாய், வாயும் உரைப்பது முறைப்பது கண்ட எந்த மாயப்போ, கண்ணன் முகம் மறந்து போனால், கண்ணன் முகம் மறந்து போனால், கண்ணன் முகம் போனால், கண்ணன் முகம் மறந்து போனால், இந்த கண்களிலிருந்து பயனுண்டோ, கண்ணன் முகம் மறந்து போனால், இந்த கண்களிலிருந்தும் பயனுண்டோ, வர்ணப்படமுகிலை கண்டாய், வர்ணப்படமுகிலை, வர்ணப்படமுகிலை வர்ணப்படமுகிலை வர்ணப்படமுகி வர்ணப்படம் பூமிலை கண்டாயினி வாழும் வழியில் அடித்தோ, அசிமுகம் மறந்து போச்சே, எத்தனை பாடுதுப்பா Mm-hmm.